Girarà la mele, எனந்தா படுத்திருக்கு, எனந்தா படுத்திருக்கு, ஏறியே உலுப்பட்டுமா, எசப்பாட்டு படிக்கட்டுமா, எலுமிச்சாங் கண்ணுகளா, எஞ்சோட்டு பொண்ணுகளா. கிண்டல வர கிண்டல, அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டுகளாது, பேரு தான் பெருச. டேய் போடா பொடிபட்ட. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உழப்பு விட இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. எவ்வளவு எவ்வளவு என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் அடி மாங்குளத்து கரமேல மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. ஓடாடி வந்திருந்தா ஓட பக்கம் போயிருப்போம், அடி ஓட பக்கம் போ, அடி ஓட பக்கம்.